தந்தார் பூமியடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமியடை வாசல் பொங்கும் தேனாக சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பாவனீவா சொர்க்கத்தின் வனப்பை ரசிக்கும் சித்தத்தில் மயக்கம் வளர்க்கும் யோகமே நீவா வைரமோ என் வசம் வாழ்விலே பரவசம் மகள் வந்தார் பொருள் கூடி தந்தார் பூமியடை வாசல் பொங்கும் தேனாக செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன் வெல்வத்தின் விரிப்பில் நடப்பேன் செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன் வெல்வத்தின் விரிப்பில் நடப்பேன் ராஜனாக இன்பத்தின் மனத்தில் குடிப்பேன் என்றென்றும் சுகத்தில் மிதப்பேன் வீரனாக திருமகள் சம்மதம் தருகிறாள் என்னிடம் மனதிலே பொன்மகள் வந்தாள் தந்தாள் பூமியடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே பொன்மகள் வந்தாள் தந்தாள் பூமியடை வாசல் பொங்கும் தேனாக